ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಬಂಧುಮಖಿಲಸ್ಯ ಜಂತೋಃ ಬಂಧುರ ಪರ್ಯಂಕ ಬಂಧರಮಣೀಯಂ ವಿಷಮ ವಿಲೋಚನ ಮೀಡೇ ವೇಗವತಿ ಪುಳಿನ ಕೇಳಿ ನರಸಿಂಹಂ. ಬಂಧುಮಖಿಲಸ್ಯ ಜಂತೋಃ ಬಂಧುರ ಪರ್ಯಂಕ ಬಂಧರಮಣೀಯಂ ವಿಷಮ ವಿಲೋಚನ ಮೀಡೇ ವೇಗವತಿ ಪುಳಿನ ಕೇಳಿ ನರಸಿಂಹಂ. நான்காவது பத்தியம் ஸ்ரீ காமாசிக அஷ்டகம். இந்த பந்து பந்த பதத்தக அலங்காரமாக பயன்படுத்தியிருக்கார். இந்த பத்தியத்தில் ஈடே ஈடேன்னு துதிக்கின்றேன், ஈடு ஈட ஸ்துதவுன்னு தாத்துவது, துதிக்கின்றேன்னு அர்த்தம் இருக்கு. துதிக்கின்றேன்னா யாரை துதிக்கின்றேன் அப்படின்ற கேள்வி வரும். நரசிம்மம் ஈடே, நரசிம்மனை நான் துதிக்கின்றேன். எல்லா பிராணிகளுக்கும் ஒரு பந்து, பந்துவாக உறவுன்னு சொன்னா ராமன் தான், பெருமாள் தான். ராமானந்த் வியாக்கியானம் சொல்லியிருந்தேன், அதனால ராமன் நினைவுக்கு வந்துட்டான். உறவுன்னு சொன்னா பகவான் தான், ஸ்ரீஹஸ்பதி தான். எல்லா உறவும் அவனே, மாதா பிதா எல்லாம், தைத்த தனைய எல்லாம் அவன் தான். அப்படி யாருக்கும் கேட்டா எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படி திடமான, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டா திடமான ஒரு பரியங்க பந்தம்ன்ற ஒரு ஆசனத்துல ரொம்ப அழகா வெளி இருக்கானான் அந்த இடத்துல. மேலும் அவனுக்கு விஷம விலோச்சனம் இருக்கான். விஷமம் சொன்னா சமம் அன்று, ஆடுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் வந்து ஆடு நம்பர்ல மூன்று கண்களை உடையவன், இன்னொன்னு வேறு வேறு காரியங்களை செய்யக்கூடிய கண்கள். நம்ம நம்ம ரெண்டு கண்கள் இருந்தா கூட ஒரு சமயத்துல ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்க்க முடியும், ஒரு சமயத்துல ஒரு பாவத்தை தான் வெளிப்படுத்த முடியும். ஆனா பகவானால அவன் அகடித்த கடன சாமர்த்தியம் இல்லையா, இல்ல இரண்டு கண்களும் வேறு வேறு பாவத்தை வெளிப்படுத்துறானா, அதனால அவன் விஷம விலோச்சனன். எங்க இருக்கான்னு கேட்டா இந்த வேகவதியினுடைய மணல் திட்டில் இருக்கக்கூடிய விளையாடு விளையாட்டு விளையாடும் இன்புற்று விளையாடும் அவர் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை உடையவனை அந்த நரசிங்க பெருமானை துதிக்கின்றேன் அப்படின்னு இதுதான் தமிழ் தமிழில் அர்த்தம், மேலோட்டமான அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பிரதிபத அர்த்தம் பார்த்துடலாம். ஸோ ஈடே தான் கிரியாபதம், துதிக்கின்றேன். யாரென்ற கேள்விக்கு நரசிம்மம், நரசிம்மக தம் அவனின் அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை தித்திய பக்தி ஏகவச்சனம். அவன் எப்படிப்பட்ட நரசிம்மம்னு கேட்டால் கேளி நரசிம்மம். கேளி கேளிக்கு விளையாட்டுன்னு அர்த்தம், கேளினா விளையாட்டு, விளையாட்டை உடையவன் அர்த்தம். விளையாட்டு இந்த விளையாடுகின்றவனாக இருக்கக்கூடிய நரசிம்மனை. எங்கு புலின கேளி, மணல் தட்டில் விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா. கண்ணன் யமுனா தீரத்தில் விளையாடிட்டு இருந்தான். இந்த நரசிம்மம் என்ன பண்ணான்னா மணல் தட்டில் விளையாடுறான். எந்த மணல் தட்டுன்னு சொன்னா வேகவதி. ஸோ வேகவதி என்கிற நதியினுடைய மணல் தட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் விளையாட்டை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த நரசிங்க பெருமானை துதிக்கின்றேன். சரி, வேற என்ன விசேஷங்கள் போட்டிருக்கார்? அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்தும், பந்தும். இப்ப நரசிம்மம் அதுக்கு ஒத்த விபக்தியுடைய சொல் வந்து பந்தும், பந்துவை உறவினனை. யாருக்கு? ஜந்தோஹோ, ஜந்துஹோனு சப்தம் அது. ஜந்தோஹோனா குருஹோ மாதிரி ஆறாம் வேற்றுமை ஏக வச்சனம், முதல் வச்சனம் சஷ்டி விபக்தி. பிராணிக்கு, எந்த பிராணிக்கு? இப்போ பிராணின்னு சொன்னா உயிரை உடையது பிராணி, பிராணி பிராணின்னு சொன்னா பிராணனை உடையது பிராணி. எல்லா ஜீவராசிகளும் அது குறிக்கும். அப்ப பிரகலாதனுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா அகிலசிய எல்லா பிராணிகளுக்கும் உறவினாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்மனை வணங்குகின்றேன். மேலும் இந்த எப்படி வீற்றிருக்கான், வீற்றிருந்து விளையாடுபனு சொல்றாங்க. வீற்றிருந்து வீவில் சீர் தனிக்கோள் வீற்றிருக்கும், டக்குன்னு பாசுரம் குறிக்க மாட்டேன்றது. திருவாய்மொழியில சட்டம் ஞாபகம் வந்துடுத்து, ஒரு நிமிஷம் அதை இது பண்ணின்றேன், விஜயாபிச்சுடுறேன். தனிக்கோள் செல்ல வீவில் சீர் நினைக்கிறேன். ரொம்ப காலங்கள் ஆயிடுத்து பிரபந்தத்தை சேவிச்சு. வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர்னு அந்த பாசுரம், அதை ஸ்மரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம். அடிக்கடி ஸ்மரிச்சிருந்தா தான் மனசுல நிற்கும். அதற்காக ஒரு வியாஜத்தை தெரியுது, புத்தகத்தை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டேன், க்ஷமிக்கணும். அதற்கடுத்து இன்புறும் விளையாட்டுடையான் தண்ணின்னு ஒரு பாசுரம் வருது, அதையும் அடுத்த வாட்டி விஞ்ஞாபிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட வீட்டிலிருந்து எப்படி வீட்டிலிருந்து ரமணீயம், ரொம்ப அழகாக, ரொம்ப ரமணீயகனா அழகு பெற்றவன் அர்த்தம். ரமணியன்ல பேர் வச்சுக்கிறா பண்ணுங்க, ரமணீயம். அப்படிப்பட்ட நரசிம்மனை என்ன அழகு அப்படி அப்படின்னு கேட்டா பந்துர பரியங்க பந்த ரமணீயம். பந்த பந்தனால கட்டுண்டு அர்த்தம். கட்டுப்படுத்தக்கூடிய எது? பரியங்க பந்தம். பரியங்கம்னா அந்த ஆசனத்துக்கு பெயர். அது படுக்கைன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா நம்ம பரியங்காசன் சமர்ப்பியாமேனு பகவானுக்கு திருவாரணம் நினைச்சு கடைசியில் சமர்ப்பிக்கிறோம். இது பரியங்க பந்தம்னே அந்த ஒரு ஆசனத்துக்கு பெயர். அது எப்படின்னு கேட்டா, உட்கார்ந்து கொண்டு ரெண்டு முட்டியும் அணைத்து கொண்டு, இப்ப பொதுவா அந்த ஐயப்பன் ஒரு தேவதை ரொம்ப பிரசித்தமா, அந்த மாதிரி ஒரு இது. ஏன் அது சொன்னா ஸ்மரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்போது நான் விஞ்ஞாபிக்கிறேன். அந்த அந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு அந்த ஒரு பட்டையை வந்து கட்டிப்பாலாம். அந்த முட்டி உடம்புடைய முதுகு பகுதியாக சேர்த்து ஒரு ஆசனம், அதை கட்டின்ண்டா அது அப்படியே, ஏன்னா அப்படி உட்காந்துக்கும் போது சமமா இருக்கலாம். அல்ல, அந்த ஆசனம் பண்ணும்போது அந்த ஒரு இது வஸ்திரத்தை போட்டு கட்டிப்பா இருக்கும். அதுதான் அந்த பரியங்க பந்தமா. அது யோகம் பண்ணுவதற்கு ஒரு உகந்த ஒரு ஆசனம். அப்படிப்பட்ட பந்துர திடமான அந்த பரியங்க பந்தம் பின்னாடி சொல்ல போறார். சிக்ஷையன் இவ யோகம் நிஜம் சிக்ஷையன்னு, தன்னை பத்தின அந்த யோகத்தை சிக்ஷிக்கும் அவனாக, சிக்ஷனம் செய்யும் அவனாக அடுத்த பத்தியத்துல வரப்போறது. அப்படிப்பட்ட யோகாசனத்துல முதல்ல உட்கார்ந்து காண்பிக்கிறான் பகவான், இப்படிதான் யோகம் பண்ணணும்னு. அது ரொம்ப அழகா, ரொம்ப கிளிஷ்டம் இல்லாம ரொம்ப அழகா பண்றானா. அப்படிப்பட்ட அழகை உடையவனாய் விஷம விலோச்சனம். விஷம விலோச்சனம்னு நம்ம தமிழ் அர்த்தத்திலே பார்த்தோம். விஷமன் சொன்னா சமம் அன்று, அசமஹ விஷமஹ. இந்த அசாம்ன்ற பேரே கூட சம்ஸ்கிருத இதான் பாருங்க, அசம். அசம்னு சொன்னா மலைப்பிரதேசம் இல்லையா, சமவெளியே இருக்காது போல இருக்காங்க, நிறைய மலைகள் தான் இருக்கும். அதனால அசமஹன்றது அதோடைய பெயர் காரணமா இருக்கலாம்னு தோன்றது. நமக்கு தோன்றினாலும் அது அப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை, செக் பண்ணணும். இருந்தாலும் அது விஞ்ஞாபிச்சுட்டு. ஸோ விஷமன்னு சொன்னா இப்போ அசம, அசமன்னு சொன்னா இப்ப என்ன சொன்னோம், ஒன்னு மூன்று கண்களை உடையவன் ஒரு தாத்பரியம், இரண்டு கண்கள் இருந்தா சமலோச்சனாக. இப்ப விஷம மூன்று கண்கள், அல்லது இரண்டு கண்கள்னால இரண்டு காயம். என்னன்னு சொன்னா, சந்திரனை போல குளிர்ச்சி பிரகலாதன் பார்க்கச்சு அவனுக்கு திருஷ்டி, இரண்டு கஷிப்புக்கு சூரியன் மாதிரி தப்பிக்கிறது, அது சூரியன் மாதிரி ஒரு உஷ்ண உக்ரமான ஒரு திருஷ்டியா. அதனால இப்படி விஷம விலோச்சனனை, விஷம விலோச்சனக, விலோச்சனம் விஷமம் எஸ்யன்னு வரணும், அது விஷம விலோச்சனக அவனை. அப்படிப்பட்ட நரசிம்மனை அவன் எங்க இருக்கிறன்னு கேட்டா, வேகவதி புலின கேளி நரசிம்மம். ஒரு தடவை குயிக்கா அன்பயத்தை பார்த்தோம்னா, அகிலசிய ஜந்தோகோ பந்தும், இது ஒரு யூனிட். பந்துர பரியங்க பந்த ரமணியம், இது அடுத்த யூனிட். இது விஷம விலோச்சனம் தனி, வேகவதி புலின கேளி நரசிம்மம் ஒரு யூனிட் ஈடே. ஸோ நான்கு விசேஷணங்களை பகவானுக்கு போட்டு அப்படிப்பட்ட நரசிம்மனை ஈடே அப்படின்னு துதிக்கிற இந்த நான்காவது பத்தியத்துல ஸ்ரீ காமாசி காஷ்டபத்துல ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.